ഉപവീതിനമൂർധ്വപുണ്ട്രവന്തം പ്രജഗത്പുണ്യഫലം തൃദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇപ്പോ പുരുഷവിദ്യാധികരണം അപ്പടിന്ന് ആരംഭിക്കிறது. പോണധികരണത്തില് സംവൃത്തി അധികരണം, அந்த அதிகரணத்துல அனாரத்தியாதீதமான குணங்கள்லாம் ஒரு நியமேன இந்த பிரம்ம வித்தியில தான் சேரும், அல்லது எப்படி வேணாலும் சேரலாம் அப்படின்னா சந்தேகம் வந்து வியவஸ்தை உண்டு. எந்த வித்தியில அதுக்கு அருகதை உண்டோ அதுலதான் அந்த குணங்கள் சேரும். ஏன்னா துலோக வியாப்தி, சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறதுன்றதெல்லாம் மகத்துவத்தை சொல்றது, அல்பஸ்தானத்தை சொல்லல. அதனால சாண்டில்ய வித்தியை, தகர வித்தியை முதலானவைகள்ல அவைகள் அன்வயிக்காது அப்படின்னு அங்க சாதிச்சுட்டார். இனி புருஷ வித்தியின்னு ஒரு வித்யா. இந்த புருஷ வித்தியை வந்து ரெண்டு உபநிஷத்துல படிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு தைத்திரிய உபநிஷத்து, இன்னொன்னு சாந்தோக்கிய உபநிஷத்து. ரெண்டுத்திலையும் புருஷ வித்தியை படிக்கப்பட்டிருக்கிறதுனால இது ஒரே வித்யா அல்லது வேறு வேறு வித்யா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுறது. ஒரே வித்யை அப்படின்னு ஒரு பட்சம் கிடையாது, வித்யா பேதம்தான் அப்படின்னு சித்தாந்தம் சொல்ல போற. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வாக்கியம் சாத்துமுறை எல்லாம் பண்ற பாருங்க, வேத சாத்துமுறை பண்ணச்ச கடைசியில உபநிஷத் சொல்லுவா, உபநிஷத் சாத்துமுறை அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பிரம்ம வித்யை படிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்ம வித்யக்கு அங்கமாக தஸ்யைவம் விதுரோ யஜ்ஞஸ்யாத்மான்னுட்டு இது ஞாச வித்யா சரணாகதி வித்யா அப்படின்னு வர சொல்றார். நம்ம சித்தாந்தத்துல அதுதான் ஞாச வித்யா அப்படின்னு சொல்றோம். இந்த வித்யானது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பிரம்ம வித்யக்கு அங்கமாக இருக்கு அப்படின்னு சித்தாந்தம் சொல்ல போறோம். இந்த இதுக்கும் புருஷ தசியும் விதுரோ யஜ்ஞஸ்யாத்மா அப்படின்னு ஆரம்பிச்சு என்னன்னா, இந்த வித்வான் இருக்கான பிரம்ம வித்து அவனே ஒரு யாகமா இருக்கான். அதுக்கு எஜமானன் யாரு? இந்த ஆத்மா இருக்கானே அவனே எஜமானன். இது என்னன்னாக்கா ஆத்மாஹுதி அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவையே பெருமாள் கிட்ட ஒரு யாகத்துல ஆகுதி பண்றது ஞாசம். இதான் ஞாசம்ன்றது, பெருமாள்கிட்ட நம்மள நாமளே சமர்ப்பிச்சுடுறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எஜமான யாரு அப்படின்னாக்க இந்த ஆத்மா தான் எஜமானன். எஜமானனுக்கு பத்னி வேணுமே, பத்னி இல்லாம யாகம் பண்ண முடியாது இல்லையா? அப்படின்னு அந்த பத்னி யாரு அப்படின்னாக்க நமக்கு இருக்கிற ஸ்ரத்தா இருக்கு, ஸ்ரத்தை. நம்ம பண்ற கர்மாவை நட்டிக்கிச்ச எல்லாத்தையும் ஸ்ரத்தன்னு இருக்குது. ஸ்ரத்த இல்லாம எந்த கர்மாவையும் அனுட்டிக்க கூடாது. அதனால அந்த ஸ்ரத்தை தான் எஜமானனுடைய பத்னியா இருக்கு. ஆத்மாவனுடைய ஸ்ரத்தாங்கிற ஒரு விருத்தி மனோ விருத்தி விசேஷம் அதுதான் இங்க வந்து பத்னியா இருக்குது. அதுக்கப்புறம் சமித்து என்ன வேதி, யாக வேதிக எது அப்படின்னு நம்மளுடைய வக்ஷஸ்தலம் கொல்யம், அந்த வக்ஷஸ்தலம் தான் செஸ்ட், அதுதான் உரக வேதிகி. அப்போ இதெல்லாம் என்னது தர்மம் எதுன்னா ரோமங்கள் இருக்கு பாருங்க, கேசம் முடியெல்லாம் இருக்கே அவைகள் தான் தர்மங்கள். இத மாதிரி எல்லாம் உருவகப்படுத்துறது, எல்லாம் உருவகப்படுத்தி ஒரு யாகமாக கல்பிக்கிறது, யாகமாக கல்பிக்கிறது. இதுதான் புருஷ வித்யை அப்படின்னு இதுக்கு பேர் தைத்திரிய உபநிஷத்து. இதுக்கு பலன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பலன் என்ன அப்படின்னாக்கா இங்க பலன் ஒண்ணுமே சொல்லல, பலன் ஒண்ணுமே சொல்லல. ஆனா இதுக்கு முன்னாடி இது வந்து ஞாபக வித்யா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வித்யில பலன் இருக்கு பிரம்ம வித்யக்கு. பிரம்மனோ மகிமானமாப்னோதி தஸ்மாத் அப்படின்னு சொல்றோம். பிரம்மத்தையே அடைகிறான், பிரம்ம பிராப்தி ரூப பலன். பிரம்ம மகிமானத்தை அடைகிறான், பிரம்ம மகிமையை அடைகிறான்னா பிரம்ம பிராப்தி அதை அடையிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப என்னாச்சு, இந்த உடம்பு, உடம்புக்குள்ள ஆத்மா, ஆத்மாவானவன் எஜமானனா இருக்கான், அவனுடைய ஸ்ரத்தைங்கிறது எஜமான பத்னியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சமித் என்ன, தர்ப்பம் என்ன, அத மாதிரி வேதிக்கையாக வேதிக்கை என்ன, சவணங்கள்லாம் பிராத்த சவணம், மாத்தியந்தினம் சவணம், சாயம் சவணம்னுட்டு யாகத்தை பிரிச்சு பிரிச்சு பண்ணணும். அவைகள்லாம் எது எது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கு பலன் ஒண்டி சொல்லல. பலன் சொல்லாததுனால என்ன பண்றதுன்னாக்க சித்தாந்தத்துல சொல்ல போறோம். இதுக்கு முன்னாடி பிரம்ம வித்யா வந்தது, அந்த பிரம்ம வித்யக்கு பலன் எதுவோ அதுதான் இந்த அங்க வித்யக்கும் பலன்னு சித்தாந்தத்துல சொல்ல போறோம். இப்படி தைத்திரிய உபநிஷத்துல யாகங்கள் யாகமாக கல்பிக்கிறது, எல்லாம் பாவிக்கணும்னு அர்த்தம். மனசாலையும் எல்லாம் பாவிக்கணும். இந்த மாதிரி பாவிச்சு பண்ற யாகம் இருக்கோ இல்லையோ, இதுக்கு புருஷ வித்யேன்னு இங்க பேரு. இதே மாதிரியாக சாந்தோக்கிய உபநிஷத்துல சில வாக்கியங்கள் இருக்கு. புருஷோவாவ யஜ்ஞா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயும் இந்த புருஷனே யஜ்ஞமா இருக்கான், யாகம் புருஷனே யாகம். அதுலயும் இந்த மாதிரி தீட்சை என்ன என்னது, தீட்சைன்னு என்னது, அத மாதிரி பத்னி யாரு, அந்த மாதிரி சவணங்கள் என்னென்ன, அதாவது ஒரு ஆத்மா ஜீவன் இருக்கான், அவனுடைய சரீர அவயவங்கள், அந்த சரீர அவயவங்களையே யாக உபகரணங்களாக யாகத்துல வேண்டிய என்னென்ன காரியங்களோ அதெல்லாம் பண்றது. இந்த மாதிரி அங்கேயும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தத்துல ரெண்டு உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து ஒண்ணு, தைத்திரிய உபனிஷத்து ஒண்ணு. இந்த ரெண்டு உபனிஷத்துலயும் புருஷ வித்யன்றது பேர் ஒன்னாவே இருக்கு. அதனாலேயே கிரியாபதமும், அதாவது கட்டளை இடக்கூடிய ஒரு பதம் இருக்கு பாருங்க, அந்த வினைச்சொல்லும் ஒன்னா இருக்கு. அதே மாதிரி ரூபம், ரூபம் என்னன்னாக்க யாக அவயவங்களை கல்பிக்கிறது. அதே மாதிரியாக இப்ப மூணு சொல்லிட்டோம். பலன் என்ன அப்படின்னாக்க, இந்த சாந்தோக்கியோபனிஷத்துல சொல்லப்பட்ட புருஷ வித்தியில பலன் எதுனாக்க ஆயுசு, பூர்ணமான ஆயுசு அடைவான். சதம் ஜீவதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு, பூர்ணமான ஆயுசை அவன் அடைவான் அப்படின்னு. இப்போ இத மாதிரி வரிசையா இருக்கு, ஆயுசை அடையிறது பலன் அப்படின்னு சொல்லிடுத்து. தைத்திரிய உபநிடத்துல புருஷ வித்தியில பலன் சொல்லப்படல, சொல்லப்படல. நீங்க பலன் சொல்லலன்றதுனால சித்தாந்த பிரகாரம் என்ன பண்ணணும், முன்னாடி சொல்லப்பட்ட பிரம்ம வித்தியில என்ன பலன் இருக்கோ அதை இங்க ஆகர்ஷிச்சு கொண்டு வந்து இதுதான் பலன் இந்த ஞாச வித்தியக்கு, தைத்திரிய புருஷ வித்தியக்கு இதுதான் பலன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவா என்ன சொல்ற, பூர்வ பட்சிகள் ரெண்டு புருஷ வித்திய, ரெண்டு புருஷ வித்தியும் பேரும் ஒன்னா இருக்கு, வினை சொல்ல ஒன்னா இருக்கு, அது மாதிரி அவயவ கற்பனம் யாக அவயவங்களை கல்பிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல பலன் உண்டி, ஒரு வித்தியில பலன் சொல்லப்பட்டிருக்கு ஒரு புருஷ வித்தியில, இன்னொரு புருஷ வித்தியில பலன் சொல்லப்படல, அவ்வளவுதான். அதனால ரெண்டும் ரெண்டும் ஒரே வித்தியா இருக்கிறதுனால எங்க பலன் சொல்லப்படலையோ அங்க, எங்க பலன் சொல்லப்பட்டிருக்கோ அங்கேருந்து உபசம்ஹாரம் பண்ணிடுங்கோ, பலத்தை மொத்தம் உபசம்ஹாரம் பண்ணிடுங்க. சாந்தோக்கிய உபரிடத்துல சொல்லப்பட்ட பலத்தை நீங்க வந்து உபசம்ஹாரம் பண்ணிடுங்கோ அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபமா இருக்கு. பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபம் இந்த மாதிரி இருக்கு, எந்த இடத்துல பலன் சொல்லப்படலையோ அந்த இடத்துல இத மாதிரி பலன் பலன் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து எடுத்துன்னு வந்துட்டா சரியா போச்சு. ஆகையினால இந்த புருஷ வித்தியை ரெண்டுமே, தைத்திரிய வர்ணத்திலையும் சொல்லப்பட்ட புருஷ வித்தியைகள் ரெண்டுமே இல்ல சில இடங்கள்ல மாறுபட்டு இருக்கே அவயவர்கள் மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் அவயவம் ரெண்டும் ஒண்ணுதானே, அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறி இருக்கலாம், அதனால விரோதம் ஒண்ணும் இல்ல. ஆகையினால இந்த ரெண்டு புருஷ வித்தியைகளுமே ஒரே புருஷ வித்யா தான், அதனால வித்யா பேதம் கிடையாது, வித்யா ஐக்கியம்தான் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். சித்தாந்தியோ அத மாதிரி கிடையாது, இங்க வித்யைக்கும் சொல்லவே முடியாது, பேரு ஒன்னா இருந்தது அப்படின்றதுனாலேயே இந்த வித்யானது ஒன்னா ஆயிடுமா, ஒரே வித்யா அது ஆயிடுமா, அது பேருண்டு இருக்கு அவ்வளவுதான், ஆனால் ரெண்டும் ஒரே வித்யன்றது தவறானது, அது கிடையாது. ஏன் அந்த மாதிரி சொல்ற அப்படின்னாக்கா இதுல ஒரு விஷயம் பார்த்துருங்கோ, இங்க சொல்லப்பட்ட அவயவங்கள் அங்க சொல்லப்படல, அங்க சொல்லப்பட்ட அவயவங்கள் இங்க சொல்லப்படல, ரெண்டும் வேற வேறையா இருக்கு, வேற வேறையா இருக்குது. என்ன அப்படின்னா சவணம்னு பேரு, சவணம்னாலே யாகம் பேரு, இதுல வந்து அந்த யாகத்துல சில அங்கங்கள், இப்ப கார்த்தால பண்ண வேண்டிய சவணம், மத்தியானம் பண்ண வேண்டிய சவணம், சாயங்காலம் பண்ண வேண்டிய சவணம் அப்படின்னு சொல்லுவா, பிராத்த சவணம், மாத்தியந்தினம் சவணம், சாயம் சவணம் அப்படின்னு சொல்லுவா. அது சொல்லச்ச இந்த வந்து நம்மளுடைய காலங்கள்லாம் இருக்கு பாருங்க, காத்தால மத்தியானம் சாயங்காலம் சொன்ன அவைகள் தான் இங்க அது. ஆனால் சாந்தோக்கியத்தை அத மாதிரி சொல்லல, சாந்தோக்கியத்துல என்ன சொல்லிருக்குன்னாக்கா ஒருத்தனுடைய ஆயுசு எத்தனை வருஷம் இருக்கோ அத மூணா பிரிச்சுடணும், மூணா பிரிச்சுட்டு அந்த ஆயுசுன முதல் பாகம் அப்படிங்கிறது பிராதசவணம், ரெண்டாவது பாகம் மாத்தியந்தினம் சவணம், மூணாவது பாகம் சாயம் சவணம் அப்படின்லாம் இருக்கு. அழகா இருக்கும் இந்த அவயவ கல்பனங்கள்லாம், அதாவது திருஷ்டு சந்தஸ், ஜெகதி சந்தஸ், இந்த மாதிரிலாம் சந்தஸ் இருக்கு. சந்தஸ்னாக்கா மீட்டர் சொல்ற மொழியோ, நம்ம தமிழ்ல வெண்பா கழிப்பா இத மாதிரிலாம் சொல்றோம், அது விருத்தம் அப்படின்னு அவ சொல்ற தமிழ்ல, இத சம்ஸ்கிருதத்துல விருத்தம், வேதத்துல சொல்லச்ச சந்தஸ்ன்னு சொல்லுவார். இந்த சந்தஸ் எல்லாம் இருக்கொல்லியோ ஒவ்வொரு சந்தஸுக்கும் இத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும். இப்ப நம்ம அனுஷ்ட சந்தஸ் சொல்றோம், சிவான் வெங்கடநாதாரியா அப்படின்னா நாலு பாதம் இருக்கு, சிவான் வெங்கடநாதாரியா, கைதார்த்திய கேசரி, வேதாந்தாச்சாரிய வியோமி, சன்னிதாந்தாரி, இது அனுஷ்ட சந்தஸ். இது ஒரு பாதத்துக்கு எட்டு அக்ஷரங்கள், நாலு பாதத்துக்கு 32 அக்ஷரங்கள், இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி நிறைய ஆரியாவர்த்தம் 11 அக்ஷரம் இருக்கும், அந்த மாதிரி மாலினி வர்த்தம் 15 அக்ஷரம் இருக்கும், வசந்த திலகம் 14, பேர்லாம் ரொம்ப அழகா இருக்கும், சர்க்கரா வர்த்தம் 21 அக்ஷரம், சார்தூல வர்த்தம் 19 அக்ஷரம் அப்படின்லாம் இருக்கு. அதே வேதத்துல ஜெகதி சந்தஸ், திருஷ்ட சந்தஸ், இது மாதிரிலாம் இருக்கு. இந்த சந்தஸுக்கெல்லாம் இத்தனை இத்தனை அக்ஷரங்கள்லாம் இருக்கு, அத்தனை அத்தனை அக்ஷரங்களா அத்தனை அத்தனை வருஷங்களா கணக்கு போட்டு ஒரு புருஷனுடைய ஆயுசு இவ்வளவு அப்படின்னா அங்க கற்பிச்சிருக்கு. இந்த ஆயுசு இருக்கு பாருங்க, இந்த ஆயுசு மூணு பாகமா பிரிச்சு, முதல் பாகம் பிராதசவணம், ரெண்டாவது பாகம் மாத்தியந்தினம் சவணம், மூணாவது பாகம் சாயம் சவணம், அந்த மாதிரி பிரிச்சிருக்கு. இங்க சொல்லப்பட்ட சவணங்கள் வேற, அங்க சொல்லப்பட்ட சவணங்கள் வேற. அந்த மாதிரி சாந்தோக்கியத்துல வந்து தீட்சை எது அப்படின்னாக்க, ஒருத்தனுக்கு பசி இருக்கிறது பாருங்க, பசி தாகம் இதெல்லாம் இதுதான் தீட்சை அப்படின்னு சொல்றது. அப்புறம் வரிசையா இருக்கும் தட்சிணா, அதெல்லாம் வரிசையா சொல்றது டக்குனு ஞாபகம். அதே இங்க தீட்சைன்னு சொன்னது பசின் பிராணிகள் தான் சாந்தோக்கிய உபநிடத்துல. ஆனால் தைத்திரிய உபநிடத்துல வேற மாதிரி சொல்றது. இங்க பத்னிங்கிறது ஸ்ரத்தா தைத்திரிய உபநிடத்துல, அங்க வேற சொல்றது. அது இப்படி எத்தனை மாறுதல் அவயவங்கள் ஒன்னு ஒன்னு மாறி மாறி இருக்கு. இங்க ஒரு விதமான அவயவம்னா அங்க வேற விதமான அவயவம், இங்க இப்படி சவணங்கள் இருக்குது அங்க வேற சவணங்கள், இங்க பத்னி ஸ்ரத்தா அங்க வேற ஒண்ணு, இங்க தீக்ஷா அங்க வேற தீக்ஷை, இத மாதிரி எல்லாமே மாறுபட்டு இருக்கிறது. அதனால இது தைத்திரியத்திலையும் சாந்தோக்கிய உபநிஷத்திலையும் இத மாதிரி சொல்லப்பட்ட அவயவங்கள் யஜ்ஞங்கிறது ஒண்ணு, ஒரு புருஷனுடைய அவயவங்களையே யஜ்ஞம் சொல்றோம் வாஸ்தவம். ஆனா எந்த அவயவத்தை யாக அவயவங்களாக கல்பிக்கிறோம் அப்படிங்கறதுல நிறைய மாறுபாடு இருக்கு, பின்ன பின்னமா இருக்கு, வேறுபட்டு வேறுபட்டு இருக்கு இங்க. அதனாலையும் ரூப பேதம் இருக்குது. இன்னொன்னு நீ என்ன சொன்ன, பலன் வந்து சாந்தோக்கியோபனத்துல என்ன பலன் சொல்லப்பட்டதோ அதுதான் தைத்திரிய உபநிஷத்துக்கும் பலனா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். அத ஒத்துக்க மாட்டேன்ட்ட சூத்திரக்கார். ஏன் அப்படின்னாக்கா, இந்த தன்னுடைய பிரகரணத்திலேயே என்ன இருக்கோ அததான் பலனா எடுத்துக்கணும். அதுவே கிடைக்கிறது ஊர 100 பிரகரணத்துல ஏன் எடுத்துக்கணும், தன்னுடைய பிரகரணம் என்ன அப்படின்னாக்கா, தைத்திரியத்துல முதல் அனுவாக்கத்துல என்ன இருக்கு, பிரம்மணே த்வா மகதே ஓமித்ய ஆத்மானு இஞ்சீத அப்படின்னு இருக்குது. ஓமித்ய ஆத்மானும் இஞ்சீத, பிரணவத்தை சொல்லி தன்னை வந்து பரமாத்மாவோட சேர்த்து விடணும், சரணாதி பண்ணிடணும் இருக்கு. இது அங்க சொல்றது. அது ஆகையினால பிரம்ம வித்யக்கு பலமாக பிரம்ம வித்யை அங்க சொல்லிடுத்தோம். பிரம்ம வித்யை சொல்லிட்டோ அதுக்கு பலன் என்னன்னாக்க, பிரம்மணோ மகிமானம் ஆப்னோதி அப்படின்னு சொல்லிடுத்து. பிரம்மணோ மகிமானம் ஆப்னோதின்னு சொன்னதுனால பிரம்ம பிராப்தி ரூப பலன் தான் இந்த வித்யைக்குன்னு சொல்லிடுத்து. அங்க அத சொல்லிட்டுதான் சீவம் விதரோ யஜ்ஞ ஆத்மாஜமான ஸ்ரத்தா பத்னி சரீர வித்வம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு போறது. இப்போ அந்த பிரம்ம வித்திய சொல்லிட்டு தஸ்யைவம் விதுஷோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஆத்மா தன்னை பரமாத்மா கிட்ட சேர்த்து விட்டானோ சரணாதி பண்ணினானோ அந்த ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மாதான் இந்த யாகத்துல இதுவா இருக்கான், எஜமானனா இருக்கான். அவனுடைய சிரத்தாங்கிற ஒரு மனோவூர்த்தி இருக்கே, மனதனுடைய இயல்பு, அதுதான் பத்னியா இருக்கு. உடம்பே சமித்தா இருக்கு, வக்ஷஸ்தலம் வேதியா இருக்கு, யாக வேதிகையா இருக்குது. இப்படி வரிசையா சொல்லுன்னு போச்சு. அது அதனாலதான் நம்ம முடிக்கிச்சே கடைசியில பிரம்மணோ மகிமானம் ஆத்மோ ஜிதஸ்மாத் பிரம்மணோ மகிமான வேத்திய பரிஷது அப்படின்னு முடிக்கிறோம். அதனால முன்னாடி சொல்லப்பட்ட பிரம்ம வித்யா அந்த வித்யைக்கு பலமாக பிரம்ம பிராப்தி சொல்லப்பட்டது. அந்த பிரம்ம பிராப்தி ரூப பலன்தான் இந்த புருஷ வித்யைக்கும் சொல்லப்பட்டதுன்னு முடிக்கிறோம். இது எப்படி ஒத்துக்கலாமா அப்படின்னாக்க, ஒத்துக்கலாம். என்ன அப்படின்னாக்க, பிரம்ம வித்யன்றது பிரதான வித்யா, அந்த வித்யைக்கு இந்த புருஷ வித்யன்றது அங்க வித்யா இருக்குது. இந்த அங்க வித்யா போயிடவே அங்க வித்யானது பிரம்ம வித்யக்கு அங்கமா தானே இருக்கு, அதனால பிரம்ம பிராப்தி ரூப பலன் பிரம்ம வித்யக்கு, அந்த பலன் தான் அங்கத்துக்கும் எடுத்துக்கணும், அங்கத்துக்கும் அதுதான் எடுத்துக்கணும். இப்ப நாம வந்து சந்தியாவந்தனம் பண்றோம், சந்தியாவந்தனம் பண்ணினோம்னாக்க அதுக்கு பலன் என்ன? அதுக்கு தனியா பலன் எந்த சந்தியாவந்தனம் பண்ணாலும் வேற எந்த என்ன பண்றான், அப்பா பிரம்ம வச்சுட்டு அவன் கைங்கரிய மனம் வச்சுக்கோங்கோ, அப்ப கூட என்ன பண்ணணும் தெரியுமா, தீர்த்தா மாட்டு சந்தியாவதனம் பண்ணணும். அதன் பிறகுதான் கர்த்தால உத்தன் ராத்திரி போயிட்டே கர்த்தால அவன் கைங்கரியம் பண்ணணும்னா தீர்த்தா மாடிடணும், தீர்த்தா மாட்டு சந்தியாவதனம் பண்ணிடணும். சந்தியாவதனம் பண்ணிட்டுதான் அவன் கிருத்தியத்தையே ஆரம்பிக்கணும். சந்தியாவதனம் பண்ணாம பண்ணானாக்கா அந்த கிருத்தியமே நஷ்டமா போயிடும். கைங்கரியமே வரும் தீட்டுன்றோம், அது இதுன்றோம், அந்தியஷ்டி அப்படி இருக்கு. அதுக்கே அப்படின்னாக்கா மீதி எந்த கர்மாவா இருந்தாலும் சரி சந்தியாவதனம் பண்ணாம பண்ணக்கூடாது. இப்ப சந்தியாவதனம் பண்ற மாதிரி அதுல எத்தனை அங்கங்கள் இருக்குது, முதல்ல பாதோ பிரக்ஷால்ய சிராசம்ய பிராணாநாயம்ய வரிசையா சொல்றோம், முதல்ல கால நம்பிக்கோ, அதுக்கப்புறம் ஆச்சமணம் பண்ணு, அப்புறம் பிராணாயாமம் பண்ணு, அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணிக்கோ, சாத்திக தியாகம் பண்ணு, இப்படி வரிசையா சொல்றோம். இதெல்லாம் அங்கங்கள், அது அர்க்கப்பிரதானம் பண்ணணும், அது முக்கியம். அதன் பிறகு காயத்ரி ஜபத்துக்கோசனம் பிராணாயாமம் பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கணும், அதன் பிறகு காயத்ரி ஜபம், அது முக்கியம். காயத்ரி ஜபம் பண்ணா வண்டி போராது, அதுக்கு உபஸ்தானம் பண்ணணும். உபஸ்தானம் பண்றதுன்றது பிரதானமானது, சிலது அங்கமான கர்மாக்கள். இப்ப அங்க கர்மாக்களுக்கு எல்லாம் தனியா பலன் கிடையாது, பிரதான கர்மாவுக்கு எது பலனோ அதுதான் அங்க கர்மாவுக்கும். அங்க கர்மான பலன் சொல்லாது. அங்க கர்ம யாகம் எல்லாம் பண்ணினோம்னாக்க சொர்க்ககாமோ இதே தரசபூர்ண மாசாத்தியம் சொர்க்ககாமோ இதேத்தே அப்படின்னு இருக்கு. தரசபூர்ண மாச யாகங்களை பண்ணி சொர்க்கத்தை அனுபவிக்கட்டும் அடையட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்ப தரசபூர்ண மாசம்ன்றது பிரதானமான யாகம் இஷ்டி, அதற்கு பலன் சொர்க்கம். ஆனால் அதற்கு அங்க யாகம் எல்லாம் என்னது அப்படின்னா பிரயாக யாகம் அணு யாகங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணினோம்னாக்க அதுக்கு தனியா பலன் கிடையாது, தனியா பலன் கிடையாது. ஏன்னா அங்க பலன் சொல்லல. வேற என்னன்னா அங்க ஒரு வாக்கியமே இருக்கு, பலவ சந்நிதோ அபலம் ததங்கம்னு பூர்வீக வம்சகால் சொல்லியிருக்கார். பலவ சந்நிதோ பலத்தோட கூடின ஒரு யாகம் இருக்கு, கர்மா இருக்கு, அதன் பக்கத்துல பலமில்லாத ஒரு கர்மா சொன்னாக்க அந்த பலத்தோட சேர்ந்த ஒரு கர்மா இருக்கு பாருங்க, அதுக்கு பலம் இல்லாத ஒரு கர்மா அங்கமா போயிடும். யாகம் சொல்றக்கு யாகத்துக்கு பலன் இருக்கு, ஆனால் அதே பிரகரணத்துல ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மாவுக்கு பலனே சொல்லல. அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா எது பலத்தோட கூடினதோ அந்த யாகத்துக்கு இந்த பலன் இல்லாத கர்மாவானது அங்கமா போயிடும் அப்படின்னு மீமாம்சகர் நிர்ணயம் பண்றா. பலவ சந்நிதோ அபலம் தரங்கம் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் முதல்ல ஆத்மானமிஞ்சீத அப்படின்னு ஞாச வித்திய சொல்லி அதன் பிறகு தசியம் விதிரோ யஜ்யஸ்ய ஆத்மான்னு சொல்லி ஒரு ஆத்மாஹுதிய சொல்றது. ஆத்மாவை ஹவிஷா வச்சுண்டு பரமாத்மாவை ஆராத்திய தேவதையா வச்சுண்டு அந்த ஆத்ம அவிஷ பெருமானுக்கு சமர்ப்பிச்சப்படுது. இதுதான் இந்த புருஷ வித்தியன்றது. இதுக்கு பலன் சொல்லப்படல, சொல்லப்படாததுனால இந்த புருஷ வித்தியானது முன்னாடி சொல்லப்பட்ட ஞாச வித்தியக்கு அங்கமா இருக்கு. அங்கமா இருக்கிறதுனால அதனுடைய பலன் தான் இருக்கும். இத பூர்த்தி பண்ணிட்டா ஞாச வித்திய இந்த புருஷ வித்தியை அனுப்பிச்சோம்னாக்க ஞாச வித்தியக்கு அங்கமா போயிடுறது. அங்கமா போயிடவே பிரம்ம பிராப்தி ரூப பலன் தான் இருக்கு பலன். அதனால சாந்தோக்கிய குணத்துல சொல்லப்பட்ட பலன் இருக்கு பாருங்க, ஆயுஷ் பிராப்தின்றது. ஆயுஷ் பிராப்தி இங்க வேண்டாம். ஆயுஷ் பிராப்தின்றது பிரம்ம வித்யா பலன் இல்லையே, அது எதுக்கு அது அப்படின்னா பொதுவா நம்ம உடம்ப காப்பாத்திட்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதுக்கோசரம் அது. ஆயுஷ் பிராப்தின்றது சம்சார பலன், பிரம்ம பிராப்தின்றது மோட்சமாகிற பலன். அதனால சம்சாரியா நமக்கு இருக்கணும்னு ஆசையா அல்லது முக்தனா இருக்கணும்னு ஆசையா? முக்தனா இருக்கணும் தானே ஆசைப்படுவோம், அது என்ன சரணாகதி பண்றதே அதுக்குதானே. ஆகையினால இங்க வந்து பலன் அப்படின்னு சொன்னாக்க பிரம்மத்தேக்கு எந்த பிரம்ம பிராப்தி ரூப பலன் சொல்லப்பட்டதோ பேர் உண்டிதான் ஒன்னா இருக்கு. மத்தபடி ரூபம் வேற வேறையா இருக்கு. கிரியாபதம் வந்துட்டு போட்டோம், ஒண்ணும் கஷ்டம் இல்லை எங்களுக்கு. ஆனா இந்த ரூபம் வேற வேற, பலமும் வேற வேறையா இருக்கு. அதனால இந்த ரெண்டு வித்திய, ரெண்டு உபநிடத்துல சொல்லப்பட்ட புருஷ வித்தியானது வேற வேற வித்தியதான், ஒரே வித்தியன்னு சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு இந்த புருஷ வித்யாதிகரணத்தினுடைய சுவாரஸ்யம். அதை இங்க சாதிக்கிற இந்த சூத்திர இந்த அதிகரணத்தினால இப்போ இந்த தீப ஸ்ரீ சூக்திய சேவிச்சோம்னாக்க சுலபமா புரியும். இப்ப பாருங்க, புருஷ வித்யாயாம் அபிச்சேதரேஷாம் அனாம் நானாத் அப்படின்னு சூத்திரம். தைத்திரியக்கே புருஷ வித்யா ஆம்நாதா, தைத்திரிய உபநிஷத்துல புருஷ வித்யானது ஓதப்பட்டுள்ளது. என்னென்ன? தஸ்யேவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமானஹ. தஸ்ய ஏவம் விதுஷஹ, இந்த மாதிரி ஞாசம் பண்றவன், சரணாகதி பண்றவன் இருக்கானே, அந்த பிரம்மவித்துக்கு அவனே ஒரு யஜ்யமா இருக்கான். அந்த யஜ்யத்துக்கு ஆத்மா யஜமான, ஆத்மாதான் யஜமானன். ஸ்ரத்தா பத்னி, அவனுடைய ஸ்ரத்தைன்னுட்டு ஒரு மனசுல ஒரு உணர்ச்சி வருது இல்லையோ, அந்த ஸ்ரத்த தான் பத்னியா இருக்கு. ஷரீரம் யுக்மம், உடம்பு தான் சமித்தா இருக்கு. அவ மாதிரி ரோமானி வருகி, இந்த வக்ஷஸ்தலம் தான் வேதி. உரோ வேதிகி, உரோ பாகம்னாக உரோசுனாக்க வக்ஷஸ்தலம், செஸ்ட் மார்பு பகுதி, அதுதான் வேதியா இருக்கு. இது மாதிரி வரிசையா சொல்லிட போகுது. சாந்தோக்கியபி புருஷோவாவ யஜ்ஞா, புருஷோவாவ யஜ்ஞா, புருஷனே யஜ்ஞன், யஜ்ஞமா இருக்குது. தஸ்யானி சதுர்விம்சதி வருஷாணி இத்தியாதிக்கா, முதல்ல 24 வருஷமா, 32 வருஷமா, 48 வருஷமா பிரிக்கிறது. 48, 32, 24, இப்படி கணக்கா இந்த மாதிரி பிரிச்சுன்னு போனோம். இத்தனை மூணு விதமாக ஆயுசு பிரிச்சு கொடுத்தோம். இத மாதிரி சாந்தோக்கிய உபநிடத்துல இது படிக்கப்பட்டிருக்கு. இந்த புருஷ வித்யா கிமத்திர வித்யாபேதா உத நேதி சம்சயா, இங்க வித்யா பேதம் இருக்குதா இல்ல வித்யா பேதம் இல்லையா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி சொல்றான், புருஷ வித்யேதி சம்யா ஐக்கியா, புருஷ வித்யன் பேர் இருக்கு, ஒரே பேரு. தைத்திரியக்கே பல சம்பந்தம் அனாம்னானா, தைத்திரியத்துல பலனே சொல்லப்படலையே. சசீவன் ஆரம்பிச்சு பலனே சொல்லப்படல. அனாம்னானா சாந்தோக்கியே சதம் ஜீவதி இத்தியன ஏகபலத்துவாச்ச, 100 வருஷம் இருப்பாயுமே அப்படின்னு சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுதான் இதுக்கு பலன். ஏக பலத்துவாச்ச வித்யக்கு மதி பூர்வபக்ஷ, ஒரே வித்ய வித்யதான், வித்யா பேதம் இல்ல, வித்யா ஐக்கியம்தான் அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிறார், புருஷ வித்யேச்சு சம்ஜைக்கேபி, பேரு ஒன்னாதான் இருக்கு அதை ஒத்துக்கணும். அப்படி இருந்தா கூட இது வித்யைக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சவணத்ரய கல்பனா பிரகார பேதாது, மூணு சவணங்கள், பிராதஸ்தவனம், மாத்யந்தன சவணம், சாயம் சவணம், மூணு சவணங்கள் இருக்குது. இந்த மூணு சவணங்கள் இங்க வேற அங்க வேற, சாந்தோக்கிய உபநிடத்துல வேற மாதிரி சவண கல்பனம், இங்க தைத்திரிய உபநிடத்துல வேற மாதிரி சவண கல்பனம். அதனால சவணத்திரைய கல்பனா பிரகார பேதாது, அது மாதிரி யஜமான பத்னி ஆதி கல்பனா பிரகார பேதாச்ச, யஜமானன் அவனுடைய பத்னி யாரு அப்படின்லாம் சொல்லச்சே, இங்க ஒரு மாதிரி சொல்றது அங்க ஒரு மாதிரி சொல்றது. வேற வேற மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் நீ பணம் வந்து ரெண்டும் ஒண்ணுதான் சொன்ன, அதுவும் தவறு. தைத்திரியக்கே பூர்வானுவாக்க கதசிய பிரம்மணோ மகிமானமாப்னோதி இது பிரம்ம வித்யா படசீவ சன்னிதானார். தைத்திரியத்துல எப்படி இருக்குன்னாக்கா, இதுக்கு முதல் அனுவாகத்துல பிரம்மணோ மகிமானம் ஆப்னோதி அப்படின்னு பலன் சொல்றது. பிரம்மத்தினுடைய மகிமையை அடைவான், பிரம்ம சாயுஜ்யத்தை அடைவான். அப்போ பிரம்ம சாயுஜ்யத்தை அடையிறதுன்றதுனா மோட்ச பலன் இல்லையா, அதனால பிரம்ம வித்யா பலம் எதுவோ அது தைத்திரிய உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது பூர்வானுவாகத்துல இருக்கு. அதனால அந்த பலன் தான் சன்னிதானம், அது பக்கத்துல இருக்குது. பக்கத்துல இருக்கிற ஒரு பலனை விட்டுட்டு இன்னொரு உபநிடத்துல இருக்கிற பலத்தை அதெல்லாம் எடுத்துப்பாளா, அதனால அது கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்போ நாங்க தசைவம் விதிரோன்னு சொன்ன அனுவாக்கம் பலம் இல்ல அதுல, அது நீ ஒத்துன்றிருக்க நானும் ஒத்துன்றிருக்கேன். பலன் சொல்லப்படல, எதுக்கு பலன் சொல்லப்படலையோ அது பலத்தோட கூடின கர்மாவுக்கு அங்கம். இது பூர்வ மீமாம்சகர் அங்கீகரிச்சிருக்கா. அதனால இங்கேயும் அப்படிதான், பூர்வானுவாகத்துல சொல்லப்பட்ட ஞாச வித்யக்கு இது அங்கமா இருக்கு. அதனால அபலசிய அசிய ததங்கதையா, அந்த முன்னாடி சொல்லப்பட்ட ஞாச வித்யக்குதான் இது அங்கமா இருக்குது. அதனால தற்பலத்துவாத்து, அந்த பலம் தான் இதுக்கு பலன். பிரம்ம வித்யா பிரம்ம பிராப்தி இருக்கே அதுதான் பலன். அதனால பல பேதாச்ச, பல பேதமா இருக்குது. அங்க சாந்தோக்கிய உபநிடத்துல சதம் ஜீவத்தின்னு 100 ஆயுசு, அந்த ஆயுசை அடையிறது தான் பலன் அங்க சொல்லிடுத்து. இங்க அப்படி இல்லை, இங்க பிரம்ம பிராப்தி தான் பலன். இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு தேடா, எவ்வளவு வித்தியாசம். அதனால பல பேதாச்ச வித்யாபேத, வித்யாபேதம் தான் இங்க இருக்கு. சூத்திரார்த்தஸ்து, இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். புருஷ வித்யாயாம் அபிச்ச இதரேஷாம் அனாம் நானாத்தும் சூத்திரம். அத புருஷ வித்யாயாம் அபி உபயத்திர ரூபபேதாது வித்யாபேத. புருஷ வித்யன் ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் இருந்தா கூட இந்த ரெண்டு இடத்துலயுமே ரூபபேதம் இருக்கு. ரூபபேதம் இருக்கிறதுனால வித்யாபேதம் தான். குதஹ, ஏன் அப்படின்னா இதரேஷாம் அனாம்னானாத், இதரேஷம் இன்னொரு சாகையில படிக்கப்பட்ட குணங்கள் ரூபங்கள்னா இன்னொரு சாகையில ஓதப்படல. இங்க சொல்லப்பட்டது வேற, அந்த சாகையில சொல்லப்பட்டது வேற. அவிருத்தமான அம்சமா இருந்தா எடுத்துக்கலாம். இங்க சில பத்னி வேற, அங்க பத்னி வேற, இங்க சவணம் வேற, அங்க சவணம் வேற, இங்க பணம் வேற, அங்க பணம் வேற, எல்லாம் வேற வேறையா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னமா இருக்கு. பிரம்ம வித்யா பலம் வேற, சம்சார வித்யக்கு பலன் வேற, அதனால இவெல்லாம் வேற வேற தானே. அத சொல்ற இதர சாகோதிதானாம் ததிதர சாகாயாம் அனாம் நானா, ஒரு சாகையில சொல்லப்பட்டது உதிதானாம் தெரியப்பட்டதுக்கு ததிதர சாகாயாம் அனாம் நானா, இன்னொரு சாகையில அந்த மாதிரி ஓதப்படல. ஏன்னா சாந்தோக்கியே தைத்திரியக ஆம்நாதானாம் யஜமான பத்னியாதீனாம் சவணானாம் ச அனாம்னானார். சாந்தோக்கியத்துல தைத்திரிய உபநிஷத்துல யஜமானன் அவனுடைய பத்னி யாரு, அப்புறம் தீட்சை என்ன, அதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சவணத்ரயம் இவைகள்லாம் சாந்தோக்கியத்துல படிக்கப்படல. இங்க படிக்கப்பட்ட மாதிரி அங்க படிக்கப்படல, இங்க வேற அங்க வேறதான் அனாம்னானா. அத மாதிரி தைத்திரியத்திலையும் சாந்தோக்யாம் நாதானாம் யஜ்ய அவயவானாம் அனாம் நானார், சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்ட யாக அவயவங்கள் தைத்திரிய உபநிடத்துல இங்க வேற மாதிரிதான் இருக்கு. அதனால பின்னம் பின்னம், அதனாலதான் தைத்திரியகேஹி ஆத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி இது யஜமானாதி கல்பனம். இந்த மாதிரி தைத்திரிய உபநிடத்துல கல்பிக்கப்பட்டிருக்கு. எத் சாஜம் பிராத்தன் மாத்தியம் ஜனஞ்சிதானி சமனானி அப்படின்னுட்டு சாயம் பிராதகா மாத்தியம் ஜனம் இந்த மூணும் அதுதான் அங்க வந்து சவணங்கள் எல்லாம் சொல்றது. இங்கேயோ வேற மாதிரி இருக்கு. அதனால சவணத்திரைய கல்பனமும் வேறுபட்டு வேறுபட்டு இருக்கு. சாந்தோக்கிய அசிஷிடாதீனம், அசிஷிஷா பசிக்கிறது, சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறதா இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் தீட்சையா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரி சவணத்திரயம் என்னன்னா புருஷ ஆயுஷம், புருஷனுடைய ஆயுஷ திரேதா விபத்திய மூணு விதமா 24, 32, 48 அப்படின்னு பிரிச்சுடும். பிரிச்சுட்டு சவணத்திரய கல்பனம் சேதி, மூணு சவணங்களாக அங்க கல்பிக்கப்பட்டிருக்கு சாந்தோக்கியம் 12. இங்கேயோ வேற மாதிரி எத அஸ்நாதி இது மாதிரி வரும், எதை சாப்பிடுறானோ எதை ஹோமம் பண்றானோ இதெல்லாம் தான் சவணம் அப்படின்லாம் இங்க வரும். இங்கேயோ வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வேறுபட்டு வேறுபட்டு யாக அவயவ கல்பனங்கள் இருக்கு. கல்பனம் சேதி யஜ்ஞ அவயவ கல்பன பிரகார பேதா ரூப பேதா ஸ்பட்டா. அதனால யாகத்தினுடைய அவயவங்களை கல்பிக்கிறதுங்கிறது ரெண்டு நடத்தலையும் வேற வேற மாதிரியாக இருக்கின்றது. அது எப்படி இதுவா ஒத்துக்க முடியும்? அதனால ஒத்துக்கவே முடியாது, ஒரே வித்தியா சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் பழமபி ததை வேதி, பழம் கூட வேற வேறையா தான் இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டோம் இங்க பிரம்ம பிராப்தி ரூப பழம் தைத்திரிய உபநிடத்துல, அங்கேயோ ஆயுஷ் பிராப்தி, ஆயுஷ் பிராப்திங்கிறது வேற, பிரம்ம பிராப்திங்கிறது வேற. அதனால இன்னொன்னு ஒண்ணு, இவ இதரேஷாம் அனாம்நானாம் சூத்திரம் இருக்கு. இதரேஷாம்னா அந்த உபநிடத்துல சொல்லப்பட்ட யாக அவயவங்கள், இந்த உபநிடத்துல சொல்லப்பட்ட யாக அவயவங்கள், இவைகள் ஒண்ணுக்கொண்ணு வேற வேற மாதிரி படிக்கப்பட்டிருக்கிறதுனால இங்க படிக்கப்பட்டது அங்க படிக்கப்படல, அங்க படிக்கப்பட்டது இங்க படிக்கப்படல அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னோம், அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னோம். இப்ப என்னன்னாக்க இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, இதரேஷான்றதுனால பழம் அப்படி பழம் கூட வேற வேறையா இருக்கு, பழனு வேற வேறையா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஆக புருஷ வித்யை அப்படிங்கிறது ரெண்டு உபநிஷத்திரையும் பேருண்டு ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் ரூப பேதம் பலபேதம் அது இருக்கிறதுனால வேற வேற வித்தியைகள் தான் இவைகள், ஒரே வித்தியன்னு சொல்லக்கூடாது. இத வந்து சுவாமி தேசிகன் இத என்ன பண்ணிட்டாருனாக்க அதிகம் சாதிக்கிச்சு, இது சரணாகதி வித்யா ஞாச வித்திய சொல்றது. ஞாச வித்திய சொல்றதுனா அது சுதந்திர பிரபத்தியோ அல்லது அங்க பிரபத்தியோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு போட்டோம், ஆனால் ஞாச வித்திய சொல்றது. அதனால இது முக்கியமானது. இது அதனாலதான் இங்க நம்ம சூத்திரம் பாருங்க, புருஷ வித்யாயாம் அபிச்சேதரேஷாம்னு இருக்கு, புருஷ வித்தியில கூட அப்படின்னு அபி அப்படின்னு போட்டிருக்கு. சங்கராச்சாரியர் என்ன பண்ண, புருஷ வித்யாயாம் இவ அப்படின்னு பதப்பிரயோகம் பண்றாரு, புருஷ வித்யை மாதிரி அப்படின்னு பண்றாருங்க. சுதப்பிரகாசிகாச்சார் என்ன பண்ணுவேன்னாக்க, சுதர்ம சூரிகள் சுதப்பிரகாசிகையில சின்ன சின்ன பேதம் இருந்தா கூட சரி, சாங்கர பட்சத்துக்கும் சாங்கர மதத்தையும் நம்ம மதத்துக்கும் சின்ன சின்ன பேதம் இருந்தா கூட அந்நேது பரேது அபரேது அப்படின்னுட்டு சங்கராச்சார பட்சம் வேதாபேத பட்சம் பாஸ்கர பட்சம் யாதவ பிரகாச பட்சம் எல்லாத்தையும் அனுவாதம் பண்ணி கண்டிப்பார். ஆனா இங்க சூத்திரத்திலேயே நம்ம அப்பின்னு போட்டிருக்கோம், அவர் இவ அப்படின்னு போட்டிருக்காரு, ஆனால் அதை கூட கண்டனம் பண்ணல சிவபிரகாசியா சார். ஏன்னா ரெண்டு பேருமே சரணா ஞாச வித்தியத்தை ஒத்துட்டார், அவன் சந்யாச வித்தியன்னு அவ சொல்றா, நாம ஞாச வித்தியன்னு சொல்றோம். அப்படி சொல்றதுனால சிவபிரகாசியாச்சார் ஒரு வார்த்தை கூட கண்டனம் பண்ணல இங்க. அப்படியானாக்க இந்த வித்தியானது எவ்வளவு வசந்த வித்தியை, அதனால இது பிரபத்திய பத்தி சொல்ல வந்தது இது அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய திருவள்ளமாக அரிகன மசாராவளியில மூணு ஸ்லோகம் சாதிச்சிருக்காரு. மூணு ஸ்லோகங்கள்னால ரொம்ப அழகா விசாரம் பண்ணி அங்க சாதிச்சிருக்க தேசிகனது. ஆகையால ரொம்ப உயர்ந்த அதிகரணம் இது, இந்த புருஷ வித்யா அதிகரணம்ன்றது. இது வந்து பாஷ்யத்துல ஒரு 12 வரி 14 வரிதான் இருக்கும் அந்த காலத்துல. இப்பல்லாடியும் எல்லாம் மதுரை எடுத்து அப்போ இது அதிகரணத்தை அவ்வளவு நேரம் அடியும் சொல்றேன் சபையில ஆண்டவ நாஷனல் சபையில பெரிய பெரிய வித்வான்கள் இழந்துள்ள இருந்தா அவ எதிரடிய வித்தியா வச்சேன் இது. அதெல்லாம் ஆனந்தமான காலங்கள், நிஜமா சந்தோஷார்த்தம் அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சு சொல்ல சொல்ல அவ்வளவு திருப்தியா இருந்தது. அப்படிப்பட்ட வசந்த அதிகரணம் இது. இந்த அதிகரணத்துல இத மாதிரி நிர்ணயம் பண்ணிட்டா பிரபத்திய பத்தி விசாரிக்கிறது. அதனால இந்த அதிகரணமானது ரொம்ப தேவையானது. இல்ல அப்படின்னா தேவையே இல்லை, இதை விசாரணை பண்ண வேண்டாமே. ஏன்னாக்கா ஸ்பஷ்டமா இருக்க ரூப பேதமே, வெறும் பேருண்டி ஒன்னா இருக்குன்றதுக்கோசரம் கேள்வி கேட்கிறாளே பொருள் பட்சிகள். ஏன்னா ஸ்பஷ்டமா தெரியுது ரூப பேதம் இருக்கு, பல பேதம் இருக்குது, எதுக்கு இது மாதிரி விசாரம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அது தேசியம் சாதிக்கிற வேற காரணம் இருக்கு. வேற காரணம் ஞாச வித்தியை சரணாகதி வித்தியை பத்தி இங்க சொல்லணும். அதுக்கோசரம் சூத்திரக்காரர் திருவுள்ளப்பட்டு தனியா அதிகரணம் சாதிக்கிற அப்படின்னுட்டு ரொம்ப இது வசந்தது. அஸ்மத் குரு பரம்பராயி நமஹா.